காதலே என் காதலே, நான் இன்று யார் என்று சொல்லாய் காதலே. காதலே, என் காதலே, நான் இன்று யார் என்று சொல்லாய் காதலே. என் காதலே, என் காதலே.